దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ బక్కం చూడుడా, దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా, చూడుడా చూడుడా ఎంగ బక్కం చూడుడా, ఎంగాడు உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள், நீ கொஞ்சம் பட்ட திட்டடா. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. ஏர் பிடிக்கும் ஆட சோத்தில் நாம கைய வெக்க சேத்தில் வெப்பாங்கால, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு, நாலு நாலு லீவு போட்ட நாரி போகும் ஊரு, முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே. நமக்கெல்லாம் எது அழகு, நதி நீரில் நின்று துணி தோய்ப்பவன் இல்லையே. வெளுக்குமா உடை அழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. Okay. இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு. பூ பந்தை யாரும் நீரில் பத்துத்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான். ஆட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா வந்து போலத்தான். மூணாம் தீரை மெல்ல மெல்ல வெண்ணிலாவாய் மின்வாதை மின்னிணிகள் தடுத்திடுமா. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, சாமி சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா, எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள், நீ கொஞ்சம் பட்ட திட்டடா. ரிப்பீட் சப்பாஷு. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரே சொர்க்கம் வரும் இந்த மண்ணே.